சரணாதம் உயர்வான வேதம் தீனான கீதம் சாஸ்தா உன்னாமம் ஓங்காரநாதம் உயர்வான வேதம் தீனான கீதம் சாஸ்தா உன்னாமம் அருளாக தோன்றும் ஐயா உன் ரூபம் பனி தூவும் மாதம் மணிமாலை போடும் மனம் யாவும் பாடும் தேவாவும் கோஷம் ஓங்காரநாதம் உயர்வான வேதம் தேனான கீதம் சாஸ்தா உன் நாமம் அடியேறும் போதே நலம் கோடி சேரும் மலை எங்கும் வீசும் அபிஷேகவாசம் மனைவாழ செய்யும் மணிகண்ட கோஷம் ஓங்காரநாதம் உயர்வான வேதம் தேனான கீதம் சாஸ்தா உன்னாமம் சரணம் ஓங்காரநாதம் உயர்வான வேதம் தேனான கீதம் சாஸ்தா உன்னாமம் ஓங்காரநாதம் உயர்வான வேதம் தேனான கீதம் சாஸ்தா உன்னாமம் சாஸ்தா உன்னாமம் சாஸ்தா உன்னாமம்